Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Mancha ulla mancha mella, macha mandari vachini hattulla. Dum cha um um um. Mancha ulla mancha mella, macha mandari vachini hattulla. Dum chi chi chi mundi chella, inga macha karavara parayalla. Iva ichinda chichu kumi moola. Ayyo manmadani pollu pera pulla, ama manmadani pollu pera pulla, yama manmadani pollu pera pulla. Rakkayi mukkayi kaathayi ramayi engadi poninga somaadi. Hey siriki sini katti sinigi singaadi சுத்தி வந்தாலே தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லாலே அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே மினுக்கு மீன் குட்டி தலுக்கி வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி. என்ன அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே.